Shock நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது பஞ்சம் படர்ந்தது கப்பல் இறங்கியே காற்று கரையில் நடந்தது நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை பனியும் படர்ந்தது கப்பல் இறங்கிய காற்று கரையில் நடந்தது நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நாடும் எழுதுவத்தி தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ தனிமை தனிமையோ.